எங்கும் மின்னுது செவ்வந்தி மாலை, இளம் தென்றலில் ஆடுது சேலை, செந்தாழம் பூவாசம் என் நெஞ்சத்தை அள்ள பூங்குயில் பாடுது பாட்டு, வண்ண மாலையில் ஆடுது கேட்டு, புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை, பல எண்ணங்கள் துள்ளிடும் வேலை. கொஞ்சிடும் சோலை, பல எண்ணங்கள் துள்ளிடும் வேலை, எங்கும் மின்னிடும் செவ்வந்தி மாலை.